நீ மகுடத்தில் வைரக்கல்லு, நானோ மழை பெஞ்ச உப்புக்கல்லு. ஒன்ன தொடவோ விரல் பாடவோ ஒரு பொருத்தம் எனக்கேது. நான் தரமான தங்க கட்டி, நீ தகரத்தில் கட்டி பெட்டி. என்னை அடிக்க காத்து கிடக்க உன்னை போல ஆளுயேது. ஆசைக இருந்தா கூட மனம் அசையாது, ஆத்துல விழுந்தா கூட நிழல் நனையாது. ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி, ஆசைப்பட்டு பூத்திருக்காளா. ஏ ராசாத்தி ராசாத்தி ரங்கூனுக்கு ராசாத்தி, ராப்பகல காத்திருக்காளா. இப்ப பூ முட்டை தூக்க போறேன், ஏலஞ்சிருக்கி ஒன்ன முறுக்கி ஏன் அர்ணா கேராக்க போறேன். விழியால் தொட்ட அழகே இந்த ஆசை மாறாதே. சில சிலுப்பு முதுகு தண்டில் கூறு குறுப்பு முழு வரோ எனக்கு சொல்வாய். என் அடி மனசில் சுகம் இருக்கு, அடி வயத்தில் பயம் இருக்கு, அதுக்கு மட்டும் மருந்து சொல்வாயா?